खुदा ओ खुदा मनसिन सरोदु मीटी खुदा ओ खुदा तरुण निधन संगीत सोमम नीला तारके स्वरपु कल्येडुमाई वरु चारिनी உணர் நிதா சமோகயாமம் கடல் கடல் தரமினி நிறையோ அதில் இவன் அலையும் ஒரிலையாய் அழல் நிழல் எழுதிய வழியில் பகல் வெயில் பகருக கமனமிதா ஹுதா ஓ ஹுதா மனசின் சரோது மீட்டி ஹுதா ஓ ஹுதா தருண் நிதன் சங்கீத சோமம் நிலா தாரகே ஸ்வரப்பு கல்யேழுமாயி வருச்சாரினி உணர்நிதா சம்மோகயாமம் தானே மூடுன்னு என்பாசுரி ஈரனாகுன்ன கண்கோணிலெங்கோ பாதி வீழுன்ன கண்ணீர் கணம் விரலில் விடரும் வெததன் நீரும் தாளம் சிறையில் படரும் ஸ்மிருதியில் பூக்கும் ராகம் சிதறிய நினவிலும் முருகிய கனவிலும் முருகசொழியுட இமகண முதிரவை பழையொரு நிஜையுட பரிமள லெஹரியில் பிரியதர மறுச்சிறி சொடிகளில் அணியுக நீ ஜப ஜல மழையாய் பொழியுக குளிராய் வனிகளில் அழகாய் அவனியில் அமிர்தா கழல் பொருள் தருமொரு நருதிரியாய் ஹுதா ஓ ஹுதா மனசின் சரோது மீட்டி ஹுதா ஓ ஹுதா தருண் நிதன் சங்கீத சோமம் நிலா தாரகே ஸ்வரப்பு கல்யேழுமாய் வருச்சாரிணி உணர் நிதா சம்மோகயாமம் கரளில் மாயா துண்டே இடரும் வழியில் தழுகா நின்னும் கூடே பல பல முகமோடு சிரியோடு விழியோடு மறுவதில் மலகளில் அலகடல் இடகளில் மகளினும் இரவினும் இடையில கலிகளில் ஒரு முகில் ஒளிதர மொழுகிய மனமதிலா நிறையுக ஜனனி அறிவினும் அறிவா கனிவொழுகிய புழகாய் ஹுதா ஓ ஹுதா மனசின் சரோது மீட்டி ஹுதா ஓ ஹுதா தருண் நிதன் சங்கீத சோமம் நிலா தாரகே ஸ்வரப்பு கல்யேழுமாய் வருச்சாரிணி உணர்ந்த சமோகயாமம் கடல் கடல் தரமினி நிறையோ அதில் இவன் அலையும் ஒரிலையாய் அழல் நிழல் எழுதிய வழியில் பகல் வெயில் பகருக கமனமிதான் ஹுதா ஓ ஹுதா மனசின் சரோது மீட்டி ஹுதா ஓ ஹுதா தரும் நிதன் சங்கீத சோமம் நிலா தாரகே ஸ்வரப்புகள் ஏழுமாய் வருச்சாரிணி உணர்ந்த சமோகயாமம்